ஒரு முணு முடிச்சால முட்டாளானே, கேளு கேளு தம்பி. முணு முடிச்சால முட்டாளானே, கேளு கேளு தம்பி. நான் இருந்தேன் தேருக்குள்ள, இப்போ விழுந்தேன் சேருக்குள்ள. நான் இருந்தேன் தேருக்குள்ள, இப்போ விழுந்தேன் சேருக்குள்ள. ஒரு முணு முடிச்சால முட்டாளானே, கேளு கேளு தம்பி. முணு முடிச்சால முட்டாளானே, கேளு கேளு தம்பி. நான் இருந்தேன் தேருக்குள்ள, இப்போ விழுந்தேன் சேருக்கு.